లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం. యో నిత్యమచ్యుత పదాం భుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహత స్థలితరాణి త్రిణాయ మేనే అస్మద్గురోర్ భగవతో సమేక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. యస్య వాగ్వృద్ధి పర్యంతా యతిరాజ సరస్వతీ తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం జగభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. జయత్యాశ్రిత సంత్రాసద్ధ్వంస విధ్వంసనోదయ ప్రభావాన్ సీతయా దేవ్య పరమ వ్యోమ భాస్కర. సర్వేభ్య నమస్కార. రఘువీర గద్యతనుడి ఉపన్యాసత్ర இன்னைக்கு 21வது சூர்ணிகை. இன்னிலிருந்து தொடங்கி அயோத்தியா காண்டத்தை பத்தி பார்க்கலாம். அயோத்தியா காண்டத்தினுடைய ஒரு அர்த்த சங்கிரகமாக சுவாமி தேசிகன் இந்த சூர்ணிகைகளை கொடுத்திருக்கார். அதுல முதல் சூர்ணிகை அயோத்தியா காண்டத்தில் பார்த்தால் மொத்தமாக ஒரு 6 சூர்ணிகைகள், 7 சூர்ணிகை இருக்கு. ராமாயணப்படி பார்த்தால் அயோத்தியா காண்டம் ரொம்ப பெருசு இருக்கிறதுலே. விசிஷ்டாத்வைதத்தினுடைய சாராம்சங்கள் எல்லாமே அயோத்தியா காண்டத்தில் ரொம்ப ஸ்பஷ்டமாகவே சொல்லப்பட்டிருக்குன்னு பெரியவாள் வர்ணிச்சிருக்கான். சுவாமி தேசிகன் அது எல்லாத்தையுமே அயோத்தியா காண்டம் மொத்தத்தையுமே சுருக்கி 21வது சூர்ணிகைகளில் தொடங்கி 27வது சூர்ணிகைகளை பூர்த்தி பண்ணி கொடுக்கிறார் நமக்காக. அவ்வளவு பெரிய விஷயத்தை 7 சூர்ணிகைகளில் பூர்த்தி பண்றாருன்னா அவருடைய கவிதா சாமர்த்தியம் எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆரண்ய காண்டத்தினுடைய முதல் சூர்ணிகையாக 28வது சூர்ணிகை தண்டகா தபோவன ஜங்கம பாரிஜாதா அப்படின்றது ஆரண்ய காண்டத்தினுடைய முதல் சூர்ணிகை. ஆகையினால இன்னு தொடங்கி 21வது சூர்ணிகை தொடங்கி 27வது சூர்ணிகை பர்யந்தம் இருக்கக்கூடிய விஷயங்கள் அயோத்தியா காண்டத்தினுடைய ஒரு சங்கிரகமான விஷயங்களை, அயோத்தியா காண்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சங்கிரகமா எடுத்து சொல்றதாக இந்த சுவாமி தேசிகனுடைய கத்தியம் ரகுவீரனை பத்தி அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே சொன்ன போல அயோத்தியா காண்டத்தில் ராமனுடைய குணங்கள் அதிகமாக பேசப்படுது. ஏகப்பட்ட குணங்கள் ராமன் விஷயமாக வேதம் சொல்றது மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ யாம்யனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி, இதெல்லாம் வேத வாக்கியம். இதெல்லாத்தையுமே இவர் நிரூபிச்சு காட்டுறார் ராமன் நமக்காக. இது அயோத்தியா காண்டம் எல்லாத்திலயுமே நம்ம பார்க்கலாம். அயோத்தியா காண்டம் முழுவதுமாக இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் பிராச்சீனத்துல ராமனை பத்தி ஒரு ஸ்லோகம் சொல்லும்போது சொன்னா, திராத்தும் திரிலோகம் அபியோ வனமேவ பேஜே தம் ராகவம் குணக்கணிம் சரணம் பிரபத்யே. அந்த ராகவனை சரணமாக அடைகிறேன், குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமா இருக்கக்கூடிய அந்த ராகவனை நான் சரணமாக பற்றுகிறேன் அப்படின்னு சொல்றார். இந்த அண்ட சராச்சரங்களையும் காப்பாற்றுறதுக்காக தான் வனத்துக்கு சென்று கஷ்டப்படுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ சுவாமி தேசிகன் இந்த விஷயங்கள்லாம் சங்கலனம் பண்ணி இந்த சூர்ணிக்கையா கொடுத்திருக்கார். அதுல முதல் சூர்ணிக்கை அன்றுத்தபயமுஷித ஹிருதய பிதிருவசன பாலன

அதை சாப்பிட்டுட்டு அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கா. நீ டே பயலே ராம், அவ பல ஜென்மாக்களா தபஸ் பண்றான், அவன் வரல, ஆனால் நீ டே பயலே ராமான்னு கூப்பிட்டா உடனே ஓடி வந்துடுறான் வந்து அப்பா அப்படின்றான். அந்த நீயும் டே பயலேன்னு கூப்பிடறதுக்காகவும் அவன் அப்பான்னு வந்து நிக்கிறதையும் சேவிக்கணும்ன்றதுக்காக அவள் பல நாட்களா தபஸ் பண்ணிட்டு இருக்காளே, மறுபடியும் சும்மாவா இருக்கா, மறுபடியும் உடனே தபஸ் பண்ண ஆரம்பிச்சாளே, இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கேன்னாலே அதுதான் பகவான் இருப்ப கல்யாண குணாக புத்திரஸ்த சந்தித்தேன்னு சொன்ன. இந்த மாதிரி ராமனுக்கு முடிசூட்டணும், சரி ராமனுக்கு முடிசூட்டணும் அப்படின்ன உடனே எல்லாருக்கும் சரி ஓகே அப்படியே ஆகிட்டோம்னா அதுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் பண்றாகத்தே புரோஹிதே ராம ஸ்நாதோ நியதமானசா சகபத்னியா விசாலாட்சியா நாராயணம் உபாகமத்து. வசிட்டர் விரதத்துக்கு வேண்டியது எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறார். நாராயண சகபத்னியா விசாலாட்சியா நாராயணம் உபாகமத்து ராத்திரி தீட்சையெல்லாம் பண்ணிட்டு ரங்கேச மாம்பாகி ரங்கேச மாம்பாகின்னு ரங்கநாதன் சன்னதியில போய் சீதா பிராட்டியோட ராமன் எழுந்தொள்ளி இருக்கார். ஊரே ஒரே கொண்டாட்டமா இருக்கு, ஊருக்கெல்லாம் அயோத்தியில இருக்க மொத்த ஜனங்களுக்கும் கொண்டாட்டம் பண்ற இருக்குன்னா ஒருத்திக்கு மாத்திரம் கொண்டாட்டம் இல்லைன்னு இதுல இருந்தே தெரியறது இல்லையா. அயோத்தியில இருக்கக்கூடிய மொத்த ஜனங்களுக்கும் கொண்டாட்டம், அவளுக்கு மட்டும் கொண்டாட்டம் இல்லைன்னா அதுல இருந்தே தெரியுது அவன் அயோத்தியில இல்ல அப்படின்னு தெரியறது ஸ்பட்டமாவே நமக்கு. யார் ஆவான வால்மீகி சொல்ற, ஞாதி தாசி யதோ ஜாதா கைகேயாஸ்து சகோதரி சகோஷிதாம் பிரசாதம் சந்திர சங்காசம் ஆறு ரோக எதிர்ச்சயாம். ஞாதி தாசி பிறந்ததிலிருந்தே அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு வேலைக்காரியோ, புக்காத்துல இருக்கக்கூடிய வேலைக்காரி இல்ல, கைகேயோட வந்து சேர்ந்த வேலைக்காரி. நான் வளர்த்த பொண்ணு, அதனால நான் வரேன்னு சொல்லிண்டே வந்துடுறா. சரி இங்கேந்து வந்தாலே என்ன ஆச்சு, எல்லாம் சந்தோஷமா இருந்தா கூட அவளால பொறுத்துக்க முடியும், கௌசல்ய சௌக்கிய சந்தோஷமா இருக்கா என்னன்னு பார்க்கிறார் வால்மீகி. சொல்றார், உத்தமே நாபி சயுக்தாம் ஹர்ஷனோர் தபராசதி ராம மாதா தனம் கிந்து கிண்ணு ஜனேபிய சம்பிரயச்சதி. அள்ளி அள்ளி கொடுக்கிறா தம் பிள்ளையுடைய பட்டாபிஷேகத்துக்காக. இத பார்த்தா மாடி படிக்கட்டுல இருந்து ஓடி வராளாம், பிரசாதத்துல இறங்கி நாலஞ்சு படிக்கட்டா தாவி தாவி வராளாம் ஓடிவன். கிருஷ்ணபிரேமி அண்ணா சொல்லும் போது சொல்லுவார், அப்படியே கீழ்ந்து கீழே உழுந்து போயிருக்க கூடாதா, நல்லபடியா முடிஞ்சிருக்குமே அப்படின்வார். அந்த மாதிரி அவளை பார்த்தால் எல்லாருக்குமே ஒரு வெறுப்பு உண்டாருது. நேரம் ஓடி வந்தா கைகேயிய பார்த்தா உத்திட்ட மூடே கிம் சேசே பயம் துவாம் அபிவர்தே உபப்ளுதம் அகௌகேன கிமாத்மானம் ந புஜ்ஜசே. எப்பவுமே சதா அவள் அப்படிதான் எழுப்பு போல் இருக்கு. அதனாலதான் மூடே ஏ முட்டாளேன்னு எழுப்புறா, எழுந்திரிய முட்டாளேன். ஒருவேளை சின்ன வயசுல இருந்து வளர்த்தபடியினால அப்படி ஒரு சுவாதந்திரம் இருக்கு போல் இருக்கு. அவளும் ஒண்ணுமே சொல்லாமல், ஒவ்வொரு ராணி ஒவ்வொரு வேலைக்காரி, ஆனால் அப்படி இல்லையே, சொன்ன உடனே இருந்து என்ன ஓணும்னு கேக்குறாள். ராமம் தசரதோ ராஜா யவராஜ்ய அபிஷிக்ஷே அபிஷேக்ஷதி யவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்றான். உடனே கைகேயிக்கு ஆனந்த சந்தோஷம், எப்பேற்பட்ட சந்தோஷம், பாரிதோஷிகமா ஒரு முத்து ஹாரத்தை எடுத்து கொடுக்கிறாளாம் குணியின் இடத்துல. ராமேவா பரதேவாகம் விசேஷம் நோபலக்ஷே. நான் ராமனா பரதனா எதுவும் எனக்கு தெரியாது, எல்லாம் ஒண்ணுதான், அவனும் என் பையன்தான் இவனும் என் பையன்தான். எப்பேற்பட்ட ஒரு விஷயம், உனக்கு சந்தோஷமா இருக்கலாமா, நீ வேலைக்காரியா போயிடுவ, வரிசையா பல விஷயங்கள் சொல்லிண்டே வர. இதுல மதபேதங்கள்லாம் கூட இருக்கு. வால்மீகி ராமாயணத்துல ஒரு மாதிரி சொல்லி இருக்கு, பௌபூதி ஒரு மாதிரி சொல்றான், வித்தியாசங்கள்லாம் ரொம்ப நன்னா காட்டுறாது. ராமன் காட்டுக்கு போறதுக்காக கைகேயி சொன்ன மந்திரை கைகேயினுடைய மனசை மாத்தின விஷயம் ரொம்ப நன்னா இருக்கு. உன் ஆத்துக்காரர் இருக்காரு அண்ணிலிருந்து கள்ளன், உன் கல்யாணத்திலிருந்து நான் இங்க இருக்கேன், தர்மவாதின்னு நீ சொல்ற, தர்மம் பேசுவார், எல்லாருக்கும் சம்பந்தம், எல்லாரும் ஒண்ணுதான், வித்தியாசமே கிடையாதுன்னு சொல்லுவார். ஆனால் ஷட்டஹா ஷட்டஹானா தெரியாம கெடுதல் பண்றவனுக்கு பேர் ஷட்டஹான்னு பேரு, அதாவது பழகியே கெடுக்கிறவனுக்கு பேரு.

சூரிய குலத்தினுடைய அரச பட்டத்திற்கு உரிய ராமன் எங்க? வெறும் சரீர பலம், ஒரு வேடன் வாழ்வு, ஒரு பிறப்பா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் ராமனுக்கு சமமா இல்ல, ஹீனமா தான் இருக்கு. அந்த குகன் எங்க? காளிதாசன் கேக்குறானே ரகுவம்சத்துல இரண்டாவது ஸ்லோகத்திலே, கொசூரிய பிரபவோ வம்சா கொச்சால்ப விஷயாமதிஹி. சூரிய வம்சம் எங்க? எப்பேற்பட்ட பெருமைகள் வாய்ந்தது சூரிய வம்சம். என்னுடைய அல்ப விஷயா புத்திஹி எப்பேற்பட்டது, ரெண்டுத்துக்கும் ஒட்டவே ஒட்டாது. ஆனாலும் நான் அந்த ரகுவம்ச சரித்திரத்தை எழுத ஆசைப்படுறேன்றான் காளிதாசன். அது மாதிரி குகன் எங்க, ராமன் எங்க? ஆனாலும் வால்மீகி பகவான் சொல்லும்போது ராமஸ்ய ஆத்ம சமசகா அப்படின்னு சொல்றாரு. ராமனுடைய ஆத்மாவுக்கு சமமான ஒரு நண்பன் யாரு அப்படின்னா குகன்தான். கங்கை கரை அதிபன் அன்பால் உயர்ந்த குகன் அப்படின்னு தமிழிலேயே சொல்லுவான். அந்த மாதிரி குகப்பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை ராமாயணத்துல மற்றவர்களுக்கு கம்மிதான் அப்படின்றது தெரியுது. இது எப்படி தெரியுது அப்படின்னா, குகேன சகிதோ ராமஹா லக்ஷ்மணேனச்ச சீதையா அப்படின்னு பாலகாண்டத்திலே வருது. ஆரம்பத்திலேயே லக்ஷ்மணனோட இருக்கும்பொழுதும் சரி, சீதையோட இருக்கும்பொழுதும் சரி, ராமனுக்கு ஒரு இருப்பு இல்லை. ஆனால் குகனோடு இருக்கும்பொழுதுதான் ஒரு இருப்பே ஏற்பட்டுதான் பெருமாளுக்கு. அந்த அளவுக்கு குகனிடத்திலே ஒரு பிரீத்தியை வைத்துக் கொண்டிருந்தார். சௌசீல்யம்ன்ற ஒரு குணத்தை ராமனுக்கு இருக்குன்னு நம்ம சொல்றோம்னா, அந்த குணம் நம் குகனோடு சேர்ந்து இருக்கும்பொழுது நன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். குணவச் சப்தேன ஆவர்த்தியதே புனப்புனக அனுசந்தீயத்தை குணஹ தத்து சௌசீல்யம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ண, ரகுவீர லட்சியத்துடைய பிராச்சீன வியாக்கியான மன்னத்துல இது மாதிரியே பங்கி சேவிக்கிற பெரியவாள். தச்ச மகீயசோபி நிதாந்த ஹீனேஷு அனன்ய பிரயோஜனத்தையா நீரந்திரீன சம்ஸ்லேஷ ஸ்வபாவத்வம் இது உக்த லட்சணம் தத்வான் குணவான் ராமஹா அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த அளவுக்கு ராமன் குணன், குணவான், குணத்தோடு கூடியவன் அப்படின்றது எங்க தெரியுது அப்படின்னா, குகனோடு சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த சௌசீல்ய குணமானது நன்றாக தெரிகிறது அப்படின்னு இந்த சூர்ணிகையினால சுவாமி ஜெயசிக்கன் இந்த விஷயத்தை சாதிக்கிறார். நாம ராமாயண கதையில போவோம். இது பர்யந்தம் பார்க்கணுமோ இல்லையோ? நேற்று கூனி கைகையை எழுப்பி சில விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றா அப்படின்றது பர்யந்தம் பார்த்தோம். எவ்வளவுதான் சொன்னாலும் கைகேயிக்கு ராமனிடத்துல ராமோவா பரதோவா இவ ரெண்டு பேருக்குள்ள எந்த விதமான விசேஷத்தையும் நான் வந்து பார்க்கல, ரெண்டு பேரும் சமந்தான், இருந்தாலும் பரதனை காட்டிலும் எனக்கு ராமன் பிடிக்கும் அப்படின்னு கைகேயி சொல்ல முற்பட கூனிக்கு அதிகமாக கோபம் வருது. இப்படி பண்றாலே இது நியாயமா, இவளை எப்படி மாற்றி வைக்கிறது, அவருடைய எண்ணத்தை எப்படி மாற்றுறது அப்படின்ற விஷயத்த கூனி இங்க யோசிக்கிறான். கூனி யோசிச்சாலோ இல்லையோ தெரியல, தேவர்கள் எல்லாம் பிரம்மாவிடத்துல போய் பிரார்த்திக்கிறான். யோ என்ன சொன்னாலும் கைகையை ஒத்துக்க மாட்டேன்றாலே இப்ப நடக்கணுமே, ராவண வதத்துக்காகத்தான் பெருமாள் அவதாரம் பண்ணியிருக்கார், ஆனால் தசரதன் இங்க அயோத்தி மன்னனாக்கிடுவான் போல இருக்கே, எங்களுடைய காரியம் நிறைவேறாதே, சத்துருமுகனே நீருதான் ஒரு வழி பண்ணணும்னு உடனே பிரம்மா சரஸ்வதி தேவியின் இடத்துல பிரார்த்திக்கிறார், நீ போய் அவருடைய நாக்கு நுனியில உட்கார்ந்து கொண்டு பேசு அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் சொல்றான். இந்த இடத்துல பவபூதி அற்புதமான ஒரு விஷயம் சொல்றான், வால்மீகி பகவான் ஒரு விஷயம் சொல்றார், சரஸ்வதி தேவி அவருடைய நாக்குல வந்து உட்கார்ந்துட்டு நீ பட்டத்து மகிழ்ச்சியாக நீ இருக்க முடியாது, ராஜ மாதா ராமனுடைய மாதா கௌசல்யன் ஆயிடும், சீதா பிராட்டி பட்டத்து மகிழ்ச்சி ஆயிடுவா, அதுக்கப்புறம் இந்த அயோத்தி தேசத்துல எங்கேயாவது வெளியில கொஞ்சோண்டு ஒரு பிரதேசத்தை கொடுத்துட்டு அதுல போய் நீயும் உன்னுடைய மகனும் இருந்துக்கோன்னு சொல்லிடுவா, உங்களுக்கு எதுவுமே இருக்காது, நீ வேலைக்காரியாத்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னவனே யோசிக்க ஆரம்பிக்கிறாளாம் கைகேயி. இது வால்மீகி பகவான். பரதன் பகபூதி ரொம்ப அற்புதமா சொல்றான். அவ கேக்குறாளா, கூனி சீதைக்கு அப்பா யாரு? ஜனகன். உங்க அப்பா யாரு? கேகேயன். கேகேயனுக்கும் ஜனகனுக்கும் பல நாள் பகை, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் அவ்வளவு ஆகாது. அதனாலதான் அவன் சொல்றான், ஜனகன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறது கூட கேகேயனுக்கு இஷ்டம் இல்ல. அதனாலதான் கேகேய மகாராஜாவுடைய பையன் யுதாஜித் வந்தான் கல்யாணத்துக்குன்னே சொல்றான். அப்படி கேகேய மகாராஜாவுக்கும் ஜனகனுக்கும் ஆகாது. நாளைக்கு ராமன் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தான்னா மாமனாருக்கு சப்போர்ட் பண்ணுவானா? இல்ல அம்மா அப்பாவினுடைய சபத்னி மாதாவா இருக்கக்கூடிய உன்னுடைய தகப்பனாருக்கு சப்போர்ட் பண்ணுவானா? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாருன்றான். கேகே என்னை பத்தி சொன்ன உடனே அப்பதான் அவ யோசிச்சே பார்க்கிறாளாம் கைகேயி. இது ரொம்ப சில விஷயங்கள் கவிகளுடைய கற்பனையில வரக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அற்புதமாகவே இருக்கும். அப்ப யோசிச்சு பார்க்கிறாளாம், சரி என்ன பண்ணணும் சொல்லு. உடனே நமக்கு எல்லாம் கதை தெரியும், முன்னாடி சம்பகாசுர வரத வதத்துல வதம் பண்ணும்பொழுது ரெண்டு இதை கொடுத்தாலே அதுல நீ கேளு ரெண்டு வரம் கொடுத்தான் இல்லையா தசரதன், அந்த வரத்தை நீ கேளுன்னு. சரி வரத்தை கேட்கறேன், என்ன வரங்க சொல்லு. இத மாதிரி கேளு, ஒரு வரத்தால ராமன் காட்டுக்கு போகணும், இன்னொரு வரத்தாலே பரதன் நாடாளணும் சொல்லுன்னு. சரி அப்படியே ஆட்டம், கண்டிப்பா பண்றேன் அப்படின்றார் தசரதன். ராஜ்யசபையிலிருந்து இந்த விஷயத்தை சொல்றதுக்கு ஓடி வரேன். பெரியவா சொல்றா, முதல் நாள் ராத்திரி இந்த விஷயத்த பிரஸ்தாபிச்சதே ராமன், ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுங்கோ அப்படின்ற விஷயத்த பிரஸ்தாபிச்சதே கைகேயிதான்னே சொல்றான். எவ்வளவு நாளா நீங்களும் உட்கார்ந்துட்டு இருக்கோம், குழந்தை வளர்ந்துட்டானா இல்லையா, கல்யாணம் ஆயிடுத்து, அவனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி அழகு பாக்கிறத விட்டுட்டு இன்னமும் நீங்க போயிட்டு இருக்கேல ராஜ்யசபைக்கு அப்படின்னு சொல்லி கைகேயி தான் சொன்னாலாம். அத நான் நீ சொன்னத சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கா ஓடி வந்தாராம். ஓடி வந்து பார்த்தால் தம் மந்தம் தம் மன்மத சரீர் வித்தம் காம வேக வச்சானுகம் உவாச்ச பிருத்வி பாலம் கைகேயி தாருணம் வச்சா. வால்மீகி எழுதுற இந்த அளவுக்கு எழுதிருக்க வேண்டான்றது பெரியவாளுடைய அபிப்பிராயம். ஆனால் அப்படி அவ்வளவு ஒரு ஆசையோடு வந்தார் கைகேயன் எடுத்து சொல்லணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அப்படிப்பட்ட ஆசையோடு வந்த தசரத சக்கரவர்த்தியை பார்த்து கைகேயி சொல்றா, ரெண்டு வரம் கொடுத்தனே அந்த ரெண்டு வரம் இப்ப தாங்கோ. ஏன் இப்ப அப்படி கேட்கற? நீ இப்ப கேக்கிறதுக்கு சந்தர்ப்பம் என்ன அமைஞ்சது? சரி சொல்றனே தர, என்ன தரப்போற, என்ன கேட்க போறியோ கேளு. அதுக்காகவா படுத்துட்டு இருக்க, கேளு. கம்பன் சொல்றான், ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள தாழரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழி வெங்கானம் நல்கி புண்ணிய நதிகள் ஆடி ஆண்டில் வா என்று. ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள தாழரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழி வெங்கானம் நல்கி புண்ணிய நதிகள் ஆடி ஏழு இரண்டாண்டில் வா என்று. இது பின்னாடி சொல்லக்கூடிய வார்த்தை, அதே எனக்கு முதல்ல சொல்றேன். இவர் தசரத சக்கரவர்த்தி கேட்ட உடனேவே இவர் சொல்றா, ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினால் என்சே உலகாழ்வது. முதல் வரம் என்னுடைய வரங்கள்ல முதல் வரம் என்னுடைய சேய் என் குழந்தை பரதன் நாட்ட ஆளணும், அவன் ராஜாவாகணும். சரி இரண்டாவது வரம், இதுல அவருக்கு அவ்வளவு ஒரு பெரிய விஷயம் தெரியல, ஏதோ இதை காட்டு இதுவே ஒரு பேராபத்து, இதை தாங்கிக்கிறார். தாங்கிண்டு இதை காட்டிலும் ஒரு பெரிய ஆபத்து ரெண்டாவது வரத்துல இருக்குன்றத முடிவு பண்ணி, சரி முதல் வரம் முடிஞ்சது ரெண்டாவது வரம் அப்படின்னு. சீதை கேள்வன் ஒன்றால் போய்வனம் ஆழ்வது என்று புகுந்து நின்றாள் தீயவை யாயினும் சிறந்த தீயாள். எப்படி வார்த்தை பாருங்க, கம்பனுடைய வார்த்தை. சீதை கேள்வன் ராமன் ஒன்று இன்னொரு வரத்தினால போய் வனம் ஆழ்வது, அதாவது இங்கேயே இருக்கூடாது வேலைக்காரனா, போய் இங்க இருந்து வெளியில போய் வனமாழ்வதுன்னு சொன்னான். தீயவை ஆயினும் சிறந்த தீயாள். லோகத்துல கெட்டது அப்படின்னு ஒரு வார்த்தையில டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா,

இடர்கடியும் மாதா பிதுவாக வைத்தேன் எனதுள்ளே யாதாகில் யாதே இனி. அவிதாரா லக்ஷ்மன் ராமனை விட்டா வேற கதியே கிடையாது. தாயும் அவன் தான், தந்தையும் அவன் தான், மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் எல்லாம் அவன் தானே. அவனை தவிர வேற எதுக்கு, வேற யாரு எனக்கு? ராமன் தான் எல்லாமே. லக்ஷ்மணும் கிளம்பி போயாச்சு, மொத்த பேரும் கிளம்பி போயாச்சு. கிளம்பி போறது போனா தசரதன்கிட்ட வந்து விடை பெற்றுக் கொள்றதுக்காக வரான். தசரதன் புலம்புறான் புலம்புறான் குலசேகர ஆழ்வார் பத்து பாசுரங்கள் தசரதனுடைய புலம்பல் சொல்லியே அழகா பண்ணியிருக்கார். பத்து பாசுரங்கள் காளிதாசன் சொல்றான், சைசவேபியஸ்த வித்யானாம் யௌவனே விஷயசினாம் வார்த்தகே முனி விருத்தி நாம் யோகே நான் தே தனுத்யஜாம். அவள்லாம் சாதாரணமா விடமாட்டா. அதாவது நோய் வந்தோ மற்ற ஆத்மஹத்தி பண்ணிக்கொண்டோ இல்ல யுத்தத்திலேயோ அவள்லாம் உயிரை விடமாட்டார். யோகேன அந்தே தனுத்தேஜாம், வயசாகி போயிடுத்து, வயசானதனுடைய காரணத்தினால யோகத்தினாலேயே அவள் வந்து உயிரை விட்டுடுவார். ராமன் பிரிஞ்சு போயிட்டான், ராமன் பிரிஞ்சு போனதுனால யோகத்தினாலேயே உயிரை விடுற தயாரா இருக்கான். பிதரம் ரோச்சயாமாசர் ததா தசரதம் இருப்பம்னு. ஏன்னா அவன் அப்பாவை எதிர்பார்த்தான், இவன் பிள்ளையை எதிர்பார்த்தான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா காரியத்தை நடத்தின் இருந்தா அப்பேற்பட்டவன் போராளேன். அதுவும் இந்த மாளவிகாக்னி மித்திரத்துல காளிதாசன் சொல்றான், ஸ்திரீகள்கிட்ட அதிகாரம் கொடுத்துட்டா ரொம்ப கஷ்டம்ன்றான். ஸ்திரீஷு கஷ்டோதிகாரா. அது எப்படின்னு சர்வே பால்ய வயசி எத்தே அப்படின்னு சொல்லிட்டு பால்ய காலத்துல வாசிக்கிறா, யவன காலத்துல சம்பாதிப்பா, வார்த்தைக்கியம் வந்துருச்சுன்னா நம்மளுடைய பொறுப்புகள்லாம் பிள்ளைகளிடத்துல கொண்டு போய் விட்டுவார், பார்த்தாலும் ஒண்ணுமே இருக்காதுன்னு. அபகிருத பர கல்பத்தே விசிரமாய அஸ்மாக்கு பிரதி தினம் இயம் ஹிராசயந்தீம் பிரதிஷ்டாம் சேவாக்காரா பரிணத்திரபூத் ஸ்ரீஷு கஷ்டோதிகா ஸ்ரீஷு கஷ்டோதிகாரா. புருஷன்கிட்ட வேலை பார்க்கலாம், ஸ்திரீகள்கிட்ட அதிகாரம் கொடுத்தா ரொம்ப கஷ்டம் தானோ, ஆரக்ஷணம் கூட வெறுமை இருக்க மாட்டான. அப்படி போய் நான் ஸ்திரீகள்கிட்ட போய் ஸ்திரீகிட்ட போய் நின்றுட்டேனே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, அவள் வச்சது சத்தமாக போயிடுச்சு, நான் இப்படி உன்னை பிரிஞ்சு நிக்கிறேனே அப்படின்னு. உன்னை பிரியறதுக்கான நேரம் எனக்கு வந்துருச்சேனா. ஏன்னா பிதுஷோகா சான்மாசிக்கா மாதுஷோகா சம்வத்சரா பாரியா துக்கம் புனர்பாரியா புத்திரசோகோ நிரந்தரா அப்படின்னு சொல்லியிருக்கு ராமாயணத்திலே. எதிரா சோகம் அதிகமா விளைவிக்கும் அப்படின்னா அப்பா போனாலோ அம்மா போனாலோ பாரிய போனாலோ அதிகமான சோகத்தை கொடுக்காது, புத்திரசோகம்தான் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ராமன் காட்டுக்கு புறப்பட்டு போறார். தசரதன் இந்த பிரிவை தாங்க முடியாமல் தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறார். அது பர்யந்தம் நாம இன்னைக்கு பார்ப்போம் ராமாயண கதையில. நாளைக்கு மிச்சத ரகுவீரகத்தை பிரகாரம் என்ன உபன்யாசமோ அதை பார்க்கலாம். தாசன்.